எதிராச்சு. யார் பாவம் இது, யார் சாவம் இது, காவேரி காணல் ஆனதே. நாலு பேரு போன ஓடம் நட்டாத்தில் போயாச்சு. ஆளுக்கொரு மூளை இன்னு அம்மம்மா.